அவ கண்ணடிச்சா கண்ணடிச்சா என்ன பார்த்த இப்ப ஏன் சிரிச்சா, ஹரி நீ நினைச்சா என்ன நினைச்சா வாழ்ந்துடுவ இப்ப ஓன் நினைப்பா. அவ கண்ணடிச்சா கண்ணடிச்சா என்ன பார்த்த இப்ப ஏன் சிரிச்சா, ஹரி நீ நினைச்சா என்ன நினைச்சா வாழ்ந்துடுவ இப்ப ஓன் நினைப்பா. அட ஃபேஸ் டைம் லவ் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒன்ன பார்த்தேனே, அடிகள் அதும் பொல்லாததும் காதல் ஆச்சுது. நீ முன் நல்ல போப்பின் நல்ல நான் ஓடே வரனே, அடி உன் நல்லதா என் மனசு தன்னாலதான். அவ கண்ணடிச்சா கண்ணடிச்சா என்ன பார்த்து இப்ப ஏன் சிரிச்சா, நீ நினைச்சா என்ன நினைச்சா வாழ்ந்துடுவ இப்ப உன் நினைப்பா. அவ கண்ணடிச்சா கண்ணடிச்சா என்ன பார்த்து இப்ப ஏன் சிரிச்சா, நீ நினைச்சா என்ன நினைச்சா Kannu kannu ippa paathu ketchi adai idayam irandu udal maathi ketchi ama pochu was vidala kolyu masita thukangal illamal ponnathil letta unna na paathadum rathathu vegam endha gangal theethida kannai nee podum mic check 1 2 3 katti pidichadum mutham free undan kangale kandadum kollai kondadu kaadal this course was celebration open the bar oh you be my sunshine and I'll be your moon ama hang up the phone I will see you real soon. அவ கண்ணடிச்சா கண்ணடிச்சா என்ன பார்த்து இப்ப ஏன் சிரிச்சா, நீ நினைச்சா என்ன நினைச்சா வாழ்ந்துடுவ இப்ப உன் நினைப்பா. அவ கண்ணடிச்சா கண்ணடிச்சா என்ன பார்த்து இப்ப ஏன் சிரிச்சா, நீ நினைச்சா என்ன நினைச்சா வாழ்ந்துடுவ இப்ப உன் நினைப்பா. ஹே நீ என்னோட முயற்கொட்டி உன நான் பக்கம் வர நினைத்தேண்டி, உன எட்டி எனக்கோட மடியே நீ என்னோட முயற்கொட்டி உன் பக்கம் வர நினைத்தேண்டி, உன எட்டி எனக்கோட மடியே நீ என்னோட முயற்கொட்டி. அட ஃபேஸ் டைம் லவ் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒன்று பார்த்தேனே, அடிகள் அதும் பொல்லாததும் காதல் ஆச்சுது. நீ முன் நல்ல போப்பின் நல்ல நான் ஓடே வரனே, அடி உன் நல்லதா என் மனசு தன்னாலதா. புதுசு பெருந்து படப்பும் பேசும் பார்த்தே ஜில்லுன்னு கேக்குது, கங்கள் உன்னை ஓயாம பாக்குது, பகலும் இரவும் நினைப்ப ஆகுது லேடி. சிவப்பான சுந்தரி வந்தாளே, அட சந்தனம் பூசி நின்றாளே, மனத்தீயா வடிக்குது அடமெல்ல துடிக்குது, அடுத்தீண்டும் நேரத்து உதடு கற்கண்டு போல இனிக்குது இனிக்குது இனிக்குது, கற்கண்டு போல இனிக்குது. நீ திரும்பி நீயும் சிரிக்குத, மூக்கு மூக்கு நான் இடிக்குது அடி. நீ என்னோட முயற்கொட்டி உன நான் பக்கம் வர நினைத்தேண்டி, உன இட்டி அணிக்கோணமடி நீ என்னோட முயற்கொட்டி, என் பக்கம் வர நினைத்தேண்டி, உன இட்டி அணிக்கோணமடி நீ என்னோட முயற்கொட்டி. அவ கண்ணடிச்சா கண்ணடிச்சா என்ன பார்த்து இப்ப ஏன் சிரிச்சா, நீ நினைச்சா என்ன நினைச்சா வாழ்ந்துடுவ இப்ப உன் நினைப்பா. அவ கண்ணடிச்சா கண்ணடிச்சா என்ன பார்த்து இப்ப ஏன் சிரிச்சா, நீ நினைச்சா என்ன நினைச்சா வாழ்ந்துடுவ இப்ப உன் நினைப்பா.